ಶ್ರೀಮನ್ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಃ ಕವಿತಾ ಕಿಗಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾಕೃತಿ ಯಸ್ಯ ವಾಗ್ಕೃತಿಪರ್ಯಂತಾಯತಿರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಸ್ತ್ರಾಣನ ಬದ್ಧದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಉಪವೀತಿ ನಮೋದ್ಧ ಪುಂಡ್ರವಂತಂ ತ್ರಿಜಗತ್ ಪುಣ್ಯಫಲಂ ತ್ರಿದಂಡಹಸ್ತಂ ಶರಣಾಗತ ಸಾರ್ಥವಾಹಮೇಡೇ ಶಿಖಯಾ ಶೇಖರಿಣಂ ಪತಿಂ ಯತೀನಾಂ. ಶ್ರೀಶೈಲ ವಂಶಾತ್ಮಪಿತಾಮಹಸ್ಯ ಶ್ರೀವಾಸದೂರೇ ಕರುಣೈಕಪಾತ್ರಂ ಶ್ರೀದೇವನಾಥಾರ್ಯಕಪಾತ್ರಬೋಧಂ ರಾಮಾನುಜಾರ್ಯಂ ಗುರುವರ್ಯಮೇಡೇ ಶ್ರೀಮಚ್ಛೀಶೈಲ ವಂಶಾದನಕಗುರುಗುಣೇ ನೀಲಮೇಖಾಖ್ಯಸೂರೇ ತಾತಾತ್ರೀಯಾದವಾಪ್ತಿಗಂ ಸಂಘವಿಜ್ಞಾನಪೂರ್ಣ ಶ್ರೀವಾಸಾತ್ತಾತಸೂರೇ ನಿಜಪಿತ ಸಹಜಾದಾತ ಮಂತ್ರಪ್ರಧಾನಂ ಶ್ರೀಪನ್ನಾರಾಯಣಾಖ್ಯಂ ಸದಮುಖಕುಲಜಂ ಭಾವಯೇಯಾಯಜೋಕಂ. ಪಿತಾಮಹಸ್ಯಾಪಿ ಪಿತಾಮಹಾಯ ಪ್ರಾಚೇತ ಸಾದೇಶ ಫಲಪ್ರದಾಯ ಶ್ರೀ ಭಾಷ್ಯಕಾರೋತ್ತಮ ದೇಶಿಕಾಯ ಶ್ರೀಶೈಲಪೂರ್ಣಾಯ ನಮೋ ನಮಸ್ತಾತ್. ಭರತಾಯ ಪರಂ ನಮೋಸ್ತು ತಸ್ಮೈ ಪ್ರಥಮೋದಾಹರಣಾಯ ಭಕ್ತಿಭಾಜಂ ಮಧುಪಜ್ಞಮಧೇಡತ ಪೃಥಿವ್ಯಾಂ ಪ್ರಥಿತೋ ರಾಘವ ಪಾದುಕಾ ಪ್ರಭಾವಾಂ. ಪೂಜಂತಂ ರಾಮ ರಾಮೇತಿ ಮಧುರಂ ಮಧುರಾಕ್ಷರಂ ಆರುಕ್ಯ ಕವಿತಾ ಶಾಖಾಂ ವಂದೇ ವಾಲ್ಮೀಕಿ ಗೋಕಿಲಂ ವಾಲ್ಮೀಕೇರ್ಮಣಿಸಂಹಸ್ಯ ಕವಿತಾ ವನಚರಿಣಃ ಶಿಣ್ವನ್ ರಾಮ ಕಥಾನಾದಂ ಕೋರ್ನ ಜಾತಿ ಪರಾಂಗತಿಂ ಯಪಿಬನ್ ಸತತಂ ರಾಮಚರಿತಾಮೃತ ಸಾಗರಂ ಮಧುರ ಸತ್ತಂ ಮುನಿಂ ವಂದೇ ಪ್ರಾಚೇತ ಸಮಕಲ್ಮಠಂ. ಗೋಷ್ಪದೀಕೃತ ವಾರಾಚಿಂ ಶಕೀಕೃತ ರಾಕ್ಷಸಂ ರಾಮಾಯಣ ಮಹಾಮಾಲಾರತ್ನಂ ವಂದೇ ನೀಲಾತ್ಮಜಂ ಅಂಜನಾನಂದನಂ ವೀರಂ ಜಾನಕೀಶೋಕನಾಶನಂ ಕಪೀಶಮಕ್ಷಹಂತಾರಂ ವಂದೇ ಲಂಕಾಭಯಂಕರಂ. ಮನೋಮಾರತುಲ್ಯವೇಕಂ ಜಿತೇಂದ್ರಿಯಂ ಬುದ್ಧಿಮತಾಂ ವರಿಷ್ಠಂ ವಾತಾತ್ಮಜಂ ವಾನರಯೂಥಮುಖ್ಯಂ ಶ್ರೀರಾಮದೂತಂ ಶಿರಸಾ ನಮಾಮಿ. ಉಲ್ಲಂಕ್ಯಸಂಧೋತ್ತಲಿಲಂ ತಲೀಲಂ ಯಶೋಕವಹ್ನಿಂ ಜನಕಾತ್ಮಜಾಯ ಆದಾಯ ತೇನೈವ ತದಾಹಲಂಕಾಂ ನಮಾಮಿ ತಂ ಪ್ರಾಂಜಲಿರಾಂಜನೇಯಂ. ಆಂಜನೇಯ ಮದಿಪಾಟಲಾನಂದಂ ಕಾಂಚನಾದ್ರಿ ಗಮನೀಯ ವಿಗ್ರಹಂ ಪಾರಿಜಾತಧರಮೂಲವಾಸಿನಂ ಭಾವಯಾಮಿ ಪವಮಾನನಂದನಂ. ಯತ್ರ ಯತ್ರ ರಘುನಾಥ ಕೀರ್ತನಂ ತತ್ರ ತತ್ರಗತ ಮಸ್ತಕಾಂಜಲಿಂ ಬಾಷ್ಪವಾರಿ ಪರಿಪೂರ್ಣಲೋಚನಂ ಮಾರುತಿಂ ನಮತ ರಾಕ್ಷಸಾಂತಕಂ. ವೇದವೇದ್ಯೇ ಪರೇ ಪುಂಸಿ ಜಾತೆ ಸಾತ್ಮಜೇ ವೇದ ಪ್ರಾಚೇತ ಸಾಧಾಸಿ ಸಾಕ್ಷಾತ್ ರಾಮಾಯಣಾತ್ಮನ ತದುಪಗತ ಸಮಾಸ ಸಂಧಿಯೋಗಂ ತಮ ಮಧುರೋಪನತಾರ್ಥವಾಕ್ಯಪುಸ್ತಂ ರಘುವರ ಚರಿತಂ ಮುನಿ ಪ್ರಣೀತಂ ದಶ ಶಿರಸಸ್ಯವಧಂ ನಿಜಾಮ ಯುದ್ಧಂ ಶ್ರೀರಾಘವಂ ದಶರಥಾತ್ಮಜಮ ಪ್ರಮೇಯಂ ಸೀತಾಪತಿಂ ರಘುಕುಲಾನ್ವಯ ರತ್ನದೀಪಂ ಅಜಾನುಬಾಹುಮರವಿಂದದಲಾಯತಾಕ್ಷಂ ಬಾಹುಂ ನಿಶಾಚರ ವಿನಾಶಕರಂ ನಮಾಮಿ. ವೈದೇಹಿ ಸಹಿತಂ ಸುರದ್ರಮತಲೇ ಹೈಮೇ ಮಹಾಮಂಟಪೇ ಮಧ್ಯೆ ಪುಷ್ಪಕ ಮಹದನೇ ಮಣಿಮಯೇ ವೀರಾಸನೆ ದುಸ್ಥಿತಂ ಅಗ್ರೇ ವಾಜಯತಿ ಪ್ರಭಂಜನ ಸುತೆ ತತ್ವಂ ಮುನಿಭ್ಯಃ ಪರಂ ವ್ಯಾಖ್ಯಾಂತಂ ಭರತಾದಿಭಿಃ ಪರಿವೃತಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಳಂ. ಶ್ರೀ ಸೀತಾ ಲಕ್ಷ್ಮಣ ಭರತ ಶತ್ರುಘ್ನ ಹನುಮತ್ ಸಮೇತ ಶ್ರೀ ರಘುನಂದನ ವರ ಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ. நேற்றைய தினத்திலே ஒரு விஸ்தாரமான ஒரு ஆக்கியாயிக்கையை பார்த்தோம். அந்த ஆக்கியாயிக்கையில விபீஷணன் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணது, சரணாகதி பண்ண விபீஷணனை சக்கரவர்த்தி திருமகன் ஏற்றுக்கொண்டது, ஏற்றுக்கொண்டதோடு மாத்திரமல்ல தன் பக்கத்துல உட்காந்து வச்சுண்டு லோச்சனாபியாம் பிபன் இவன் கண்ணாலேயே விழுங்குவர் போல தன்னுடைய பிரீத்தியை காண்பிச்சது. அதோட மட்டுமில்ல, அவருக்கு அங்கேயே பட்டாபிஷேகமும் பண்ணி வச்சுட்டார். லக்ஷ்மணனை கொண்டு சமுதிர தீரத்திலிருந்து ஒரு தோண்டி ஜலம் கொண்டு வர சொல்லி இது பார்த்தோம். அத விபீஷணன் இடத்துல கேக்குறேர் பெருமாள். எப்படி ராட்சசாளுடைய பலாபலங்கள் எப்படி எதுல ஸ்ட்ராங்கா இருக்கா எதுல வீக்கா இருக்கான்னு கேக்குறார், அதெல்லாம் நீ சொல்லணும் எனக்கு, எனக்கு கூட இருந்து சகாயம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றார் விபீஷணன் இடத்துல. அவர் விபீஷணர் என்ன சொல்றாரோ அதை இனிமே செய்யறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டார். விபீஷணர் சொன்னார், இவங்களெல்லாம் இந்த சமுத்திரத்தை தாண்ட முடியாது, சமுத்திரம் சரணம் கதான்னு சொல்லிட்டு சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்து மருகசி என்ன, நீ ராஜாவா சமுத்திர ராஜாவை போய் நீ சரணாகதி பண்ணணும், நீ அப்படி பண்ணையான வழி விடுவான். இது சரணாகதி பண்ணியாச்சு. மூணு தர்பத்து மேல இருந்து ஆகாரம் இல்ல, உபவாசம் இருந்து எப்படி பண்ணணுமோ முறைப்படி அனுஷ்டிச்ச, அதுக்கு பலன் இல்ல. கோபம் வந்துடுத்து பெருமாளுக்கு சாபமானே சௌமித்திரேன்னு சொல்லி சொல்ற. அந்த லக்ஷ்மணர் அதை கொண்டு வர அங்கேயும் ஒரு விஷயம் பார்க்கணும். சுவாமி தேசிகன் சாகிச்சு சோஷணம் பண்ணார், சமுத்திரத்தையே சோஷணம் பண்ணார் என்பதாக சாதிக்கின்றார். சமுத்திரத்தை சோஷணம்னா மொத்தம் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகமே பண்ணல, வத்தடிச்சேன்னு அர்த்தம். பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணாத இருக்கச்சேயே சமுத்திரத்தை சோஷணம் பண்ணார்னு சொல்ல முடியுமா என்று ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு சமாதானமும் நம்ம நேற்றையே பார்த்தோம், அது வியக்தமா சொல்லல. நாம ராமர் முதல்ல நாலு பானங்களை போட்ட, அந்த நாலு பானங்களை போடச்சேயே அது ஐஎஸ் இரும்பு, இரும்பு ஜலத்துல போச்சுனாக்க என்ன ஆகும், நல்ல கொளுத்து நல்ல பழுக்க காய்ச்சின இரும்பு ஜலத்துல வச்சோம்னா சங்கின்னு ஒரு ஓசை கேட்டு ஜலமே கொப்பளிக்கும் கொந்தளிக்கும். இதெல்லாம் நான் சொன்னேன். இந்த நாலு பானம் போட்டதே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு யோஜனை தூரம் வரைக்கும் கடல் வந்து உள்வாங்கிடுச்சு. இப்படியே போச்சுன்னா மொத்தம் இதுக்கு மேல பிரம்மாஸ்திரத்தை போட்ட போனா 100 யோஜனையும் போயிடும். இந்த கடல் ஒரு யோஜனை தூரம் உள்வாங்கினது இருந்துருக்க அததான் சுவாமி தேசிகன் சாதித்த. என்பதாக இது தாண்டியாச்சு. இதுக்கப்புறமா சேதுபந்தனம் பண்ணினார். சேதுபந்தனம் பண்ணி லங்கைக்கு எல்லா குரங்குகளோட சேர்ந்து லங்கைக்கு போய் சேர்ந்தாச்சு. லங்கையிலையும் மல வேலை பருவத்தின் வேலை இருந்துட்டு பலாபலங்கள் எல்லாம் பாக்குற. ராவணனை பார்த்த உடனே சுக்ரீவனுக்கு கோபம் வருது. கோபத்தை அடக்க முடியாமல் ராவணன் இருக்கிற பிரசாதம் மேல ஏறி எகிரி குறிச்சியாவா ரெண்டு பேரும் கத்து பிடிச்சிட்டு சண்டை போட்டு ஒரு வழியா சுக்ரீவன் திரும்பி வந்துடுறே. திரும்பி வந்த பிற்பாடு பெருமாள் சொல்ற, நீ போயிட்டேனா அப்புறமா இது யுத்தம் பண்றதே வீணா போயிட்டேன்னு சொல்லி எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கதான் நான் அனுப்பிச்சு வைக்கிறேன், நீ போய் சொல்லுப்பா இப்படி ராமனுக்கு இப்ப நீ கணக்கு சீதைய கொண்டு வந்து கொடுக்கலன்னாக்க ராமர் சொல்ல சொல்லி சொன்ன ஒன்னும் பண்ண மாட்டேன், உனக்கு இந்த ராஜ்யம் நிலைக்காது, உன்னுடைய தர்மாத்மாவா இருந்திருக்கிற விபீஷணர் இங்க வந்திருக்கேன், அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறோம் என்றது சொல்லி அனுப்புன்னு சொல்ற. அவனும் சொல்றான் என்னால முடியாதுன்னு சொல்லி சொல்றான். இப்ப இதெல்லாம் நேற்று பார்த்தோம். இது முடிஞ்ச பிற்பாடு ராவணன் மந்திராலோசனை பண்ணி வித்யுஜீஸ்வனை கூட்டு சீதா பிராட்டியை எப்படியானா கஷ்டப்படுத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு ராம சிரஸை கொண்டு வந்து வைக்கிறான், மாயா சிரஸை கொண்டு வந்து வைக்கிறான். ராமனே போயாச்சு, இனிமே என்னத்துக்கு எதுவும் கிடைக்கிற, என்னோட அந்த புறத்துக்கு வா என்று ராவணன் அந்த மாயா சிரஸை காண்பிச்சு கேட்கிறான். அதெல்லாம் அப்புறமா அவன் ரொம்ப கஷ்டப்படுச்சு. அப்ப சரமா சொல்றான், இதெல்லாம் மாய, அதோ சப்தம் கேட்கறது பாரு, வானரெல்லாம் வந்துட்டா ராமரும் வந்துட்டா, சீக்கிரத்திலேயே ராமரோட நீ புஷ்ப விமானத்துல ஏறிண்டு போறேன்னு சொல்லிட்டார். இதுக்கப்புறமா யுத்தம் நடக்கிறது. முதல் நாள் யுத்தம் நடக்கிறது. முதல் நாள் யுத்தத்துல ராட்சசாலெல்லாம் தோத்து போறா. ரெண்டாம் நாள் யுத்தம் நடக்கிறது. அடுத்த நாள் ராத்திரி யுத்தம் நடக்கிறது. அந்த ராத்திரி யுத்தத்துல இந்திரஜித்து ராமரையும் லக்ஷ்மணரையும் கட்டி போட்டார், நாகபாசனால கட்டி போட்டார். இந்த கட்டி போட்ட ராமரை சீதா பிராட்டிய வந்து பார்க்க சொல்லி சொல்ற. அவருமானத்துல இருந்து அழுதுண்டே பாக்குறா. அப்போ திருஜட்ட தேத்தரவ சொல்றா. அப்புறம் கருத்மான் என்றே கருத்மான் எழுதி தன்னுடைய ரக்கையினால ராமனையும் லக்ஷ்மணரையும் தடவி கொடுத்து மென்ன இருந்த லக்ஷ்மணர் ரெண்டு பங்கு வீரியத்தோடையும் தேஜஸோடையும் பிரகாசத்தோடையும் எழுந்தருளி இருந்தார் என்று நேற்றைய ஆட்சாயிக்கைய விஸ்தாரமான ஆட்சாயிக்கைய பார்த்தோம். இந்த ஆட்சாயிக்க பார்த்தமே தவிர சில விமர்சங்கள்லாம் நேற்று ஒண்ணும் பண்ணல. அந்த விமர்சங்களை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். பெருமாள் சக்கரவர்த்தி திருமுகன் சொல்லச்சு சொல்ற விபீஷணன் சரணாகதி பண்ற விபீஷணன் சர்வலோக சரண்யனாய ராகவாய மகாத்மனே நிவேதிதம் ஆம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் என்பதாக நான் விபீஷணன் வந்திருக்கேன்னு சொல்லி முதலிகளை முன்னிட்டு கொண்டு எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ற நீ சொல்லுன்னு சொல்ற. அப்ப பெருமாள் சொல்றார் மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியதேயம் கதஞ்சனன்னு அவளுக்குள்ள ஒரு ஆலோசனை எல்லாம் பண்ணிட்டு மீதி பேர் என்ன சொல்றாளோ அதெல்லாம் சொல்லிட்டு தோஷோ எத்தபி தஸ்யாத்து அவனிடத்துல தோஷமே இருந்தா கூட ஒருத்தன் நண்பன் சொல்லிட்டு ஒருத்தன் வந்துட்டான்னாக்கா அவனை எந்த காரணத்தை கொண்டு விடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னார். இதுதான் ஆஸ்திகால் சத்துக்களுடைய தர்மம்னு சொன்னார். வாஸ்தவம் தான். அப்ப சுக்ரீவன் சொல்ற நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். இப்படி ஒருத்தன் சரணாகதி அடைக்கலம் நம்மள்ட புகுந்து வாழ்டத்துல அவளை நாம விட்டு கொடுக்காதுன்றது வாஸ்தவம் தான். ஆனா ஒரு பயமா இருந்துட்டு இருக்கு. இவன் ராட்சசனுடைய படையிலேருந்து வர்றதுனால ஏதானா நமக்கு ஹிம்சை பண்ணிட்டான்னா என்ன பண்றது. இவெல்லாம் கூட்ட யுத்தத்துல ரொம்ப தேர்ந்தவர், கை தேர்ந்தவர்கள், ஆகையால நமக்கு சிரமம் வந்துருவேன்னு சொல்ற. அப்ப ராமர் சொல்ற பிசாச்சான் தானவான் யக்ஷானு பிருத்திவியான் செய்வ ராட்சசானு அங்குள்ய கிரேண தான் ஹன்யாம் இச்சன் ஹரிகணேஸ்வரா. நான் கணக்கு நினைச்சன்னாக்கா பிசாச்சான் தானவான் யக்ஷானு பிருத்திவியான் செய்வ ராட்சசானு. பிசாச்சிகள், தானவாள், யக்ஷாள், பிருத்திவியில் இருக்கக்கூடிய மீதி ராட்சசால் எல்லாரையும் அங்குள்ய கிரேண தான் ஹன்யாம் இச்சன் ஹரிகணேஸ்வர அங்குள்ய கிரேண தான் ஹன்யாம். ஒரு நகத்தினுடைய நுனியால கிள்ளி போட்டுடுவாங்க. பொல்லாவரக்கனை கிள்ளி கிளைந்தான்னு ஆண்டாள் மங்களாசாசனம் பண்ற. அப்படி கிள்ளி போடுற வஸ்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ரொம்ப சாதாரணமா இருந்தாதான் அந்த கிள்ளி போடுறதுன்றது முடியும். அப்படி சொன்னவர். அதே மாதிரி சீதா பிராட்டி சொல்றா ராவணன் இடத்துல நத்வாங்குர்மி தசக்ரீவ பஸ்ம பஸ்மார்ஹ தேஜசா என்பதாக எனக்கே அவ்வளவு சக்தி இருந்துருக்கு, என்னுடைய சக்தியை நான் பிரயோகம் பண்ணையானா என் எதிர நீ நிக்க முடியாது, உன்னை பஸ்மமா ஆக்கிடுவேன்னு சொல்றான். அசந்தேஷாத்து ராமஸ்யான் ராமனிடத்திலேருந்து சந்தேஷம் வராததுனாலையும் நான் தபஸ் பரிபாலனம் பண்றதுனாலையும் நான் அந்த காரியத்தை பண்ணலன்னு சொல்றேன். ரெண்டு பேரும் அவ்வளவு பராக்கிரமசாலிகள், அவ்வளவு சக்தியோட இருந்துருக்கிறவா இவா சர்வஜ்ஞாளாகவும் சர்வசக்தாளாகவும் இருந்துருக்கிறவா. இப்ப நேத்தி அதாவது நேத்தி படம் பார்த்த ஆட்சாயிக்க பிரகாரத்துல இந்திரஜித்தனுடைய நாகாஸ்திரத்தினால அடிபட்டு ரத்தம் கொட்டிண்டு தரையில விழுந்து கிடக்குற. அப்ப அன்னைக்கு ராமர் சொன்னது என்ன, வெறும தற்பெருமையா புகழ்ச்சியா? அதே மாதிரி சீதா பிராட்டி அவ்வளவு சக்தியோட இருந்துருக்கிறவா புஷ்பக விமானத்துல ஏறிண்டு ராமர் விழுந்து கிடக்கிறத பார்த்த உடனே சகாமா பவ கைகேயின்னு கைகேய பார்த்து நீ எண்ணம் நல்லபடி போனா நன்னா நினைவேறி போச்சு என்று எல்லாம் சொன்ன. இத்தனை பேர் பண்ண ஆசீர்வாதம் எல்லாம் பொய்த்து போயிட்டேன்னு எல்லாம் சொல்லி அழுதா. இப்படிப்பட்ட அழுகை இவாளுக்கு தேவையா? இவா சர்வஜ்ஞாளா இருந்துட்டு இருக்கா, சர்வசக்தாளா இருந்துட்டு இருக்கா? அப்படி இருக்கச்சே ஏன் இந்த மாதிரி எல்லாம் அழுதெல்லாம் நடந்து கொள்ளணும்? அவர் இப்படி விழணும், இந்த அம்சம்லாம் கொஞ்சம் பராமர்சம் பண்ண வேண்டிய இருக்கு. இதெல்லாம் சொல்லச்சு பெருமாள் சில இடங்கள்ல தன்னுடைய பரத்வத்தை காண்பிக்கிறார், சீதா பிராட்டியும் தன்னுடைய தபஸை காண்பிக்கிறார். சில சமயங்கள்ல தன்னை சாதாரண ஒரு மனுஷனாக பாவனை பண்ணிட்டு அந்த தர்மத்தை பரிபாலனம் பண்ற, எந்த சமயத்துல ராமர் தபஸ் ராமர் வந்து தன்னுடைய பரத்வத்தை காண்பிப்பார், எந்த சமயத்துல ஒரு சாமான்யமா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் மாதிரி நடந்து கொள்ளுவார் என்பது நமக்கு தெரியாது. இப்படி நடந்து இப்ப ஜட்டாயுக்கு தானே சம்ஸ்காரம் பண்ணதோடு மாத்திரம் இல்லாமல் தன்னுடைய சம்ஸ்காரத்தினுடைய பலனாக அபுனராவர்த்தி லட்சணமாக சொல்லக்கூடிய மோட்சத்தையே கொடுத்த, ஒரு மோட்சத்தை கொடுக்கறதுக்கு ஒரு மனுஷனால முடியுமா? மீதி தேவதைகள்னாலேயே முடியாத ஒரு மோட்சம் என்னக்க ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத்து ஐஸ்வர்யந்து ஹுதாசனாத்துன்னு சொல்ற, அவள்லாம் வந்து சூரியன் ஆரோக்கியத்தை தான் கொடுப்பார், அக்னி பகவான் ஐஸ்வர்யத்தை தான் கொடுப்பார், ருத்ரன் நமக்கு ஞானத்தை தான் கொடுப்பார். பெருமாள் மோட்சத்தை மாத்திரம் கொடுக்கிறவர் இல்ல, எல்லா பலத்தையும் கொடுக்கிறவர். அவள்லாம் ஏகைக்கம் பலம், ஒவ்வொரு பலத்தை கொடுத்துட்டு அவள்லாம் நின்று போயிடுவா. இவர் சகல பல பிரதோகி விஷ்ணு என்பதாக எல்லா பலத்தையும் கொடுக்க வல்லவராக இருந்திருக்கிறவர் இந்த பெருமாள். இவரால முடியாதது, ஆகையால இவர் ஜட்டாயுவுக்கு மோட்சமும் கொடுத்தார். அப்ப தான் பெருமாள்ன்றத நிலைநாட்டினர் அவதார தசையில. சமுத்திரத்துக்கு சேதுபந்தனம் பண்ற இப்படி எல்லாம் காரியம் பண்ணச்சு, ஒரு சமயத்துல அழகர் ஒரு சமயத்துல பரத்துவத்தை காண்பிக்கிறது. அதே மாதிரி சீதா பிராட்டியும் நத்வாங்குர்மி திசக்ரீவ பஸ்ம பஸ்மார்க தேஜசான்னு சொல்லி, நான் ஒன்ன என்னுடைய தேஜஸ்னாலே ஒன்ன பஸ்மமாக ஆக்கலைன்னு சொன்னான். அது பண்ணா என்னுடைய தபஸ் எல்லாம் வீணா போயிடும்னு சொன்னான். ராவணன் கேட்டுண்டுதான் நான் காரியம் பண்ணணும்னு சொன்னான். இதே ஹனுமாருக்கு வால்ல நெருப்பு வச்சுட்டான்னு சொன்ன உடனே அப்ப சீதா பிராட்டி என்ன பண்றா? தன்னுடைய தபஸ்ஸெல்லாம் போனா போட்டோம்னு, என்னுடைய எஜஸ்தி என்னுடைய தபஸ் கணக்கு சத்தியமா கணக்கு இருந்ததுன்னாக்கா அக்னி பகவானை பார்த்து பிரார்த்தனை பண்றா, சீதோ பவ ஹனுமதஹா என்பதாக. நான் ராமனுக்கு பதி சுஸ்ரூஷ பண்ணது சத்தியமா கணக்கு இருந்ததுன்னாக்கா, நான் ராமனை தவிர வேற யாரையும் நினைக்காதவளாக நான் இருப்பவளாக இருந்தது சத்தியமாக இருக்கிறது சத்தியமாக இருந்ததுன்னாக்கா, அப்போ அக்னி பகவான பார்த்து பிரார்த்தனை பண்ற, நீ ஹனுமாருக்கு குளிர்ச்சியாக இருக்கணும் என்பதாக. அப்ப தபஸ் செலவு அங்க என்ன ராமரா சொல்லி அனுப்பிச்சு ஹனுமார் வந்தேர்னாக்கா அவருக்கு நெருப்பு வச்சாருனாக்கா நீயே பாத்துக்கோ பிரார்த்தனை பண்ணிக்கோ அக்னி பகவான பிரார்த்தனை பண்ணிக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சே ஒன்னும் சொல்லு, இப்படி பண்ணாலும் தான் அவளுக்கு தபஸ் போயிடலாம். இப்போ அந்த சமயத்துல ஒரு பெரிய ஒரு பிராட்டியாக நடந்துட்டா, சாதாரண மனுஷியாக நடந்து கொள்ளல, இதே இந்த இடத்துல வரைச்சு சாதாரண மனுஷியாக நடந்துட்டா. ஒரு இடத்துல மனுஷியா நடந்துக்கிறா, ஒரு இடத்துல இதுவா நடந்துக்கிறா, இதுக்கெல்லாம் என்ன காரணம் எப்படி பார்க்கணும். ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். நான் இது பெருமாள் அவதாரம் பண்ற, அவதாரம் பண்ணச்சே பெருமாளே உபதேசம் பண்ற அர்ஜுனனுக்கு தான் எதுக்காக அவதாரம் பண்றோம் பண்றார் என்பது, அது அவதார ரகசியம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறு ஸ்லோகங்கள். அந்த அவதாரத்தினுடைய காரணத்தை சொல்றார். அவதார தசையில பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம் எப்படி இருக்குன்றதெல்லாம் சொல்லி சொல்ற. அவதார் நமக்கு வேணா பிறப்பு என்பது கர்ம நிமித்தமான பிறப்பு, பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினால அவதாரம் பண்ற, அவதாரம் பண்ணாலும் கூட ஸ்ரீவைகுண்டத்துல எப்படி எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் அப்ராகிருதமாக இருந்திருக்கோ அதே மாதிரியாகத்தான் அவதார திசையிலையும் பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம் திருமேனி அப்ராகிருதமாகத்தான் இருக்கும். அஜகத் சுபாவ் ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் எழுந்தருள் இருந்திருக்கே எப்படிப்பட்ட ஹேய பிரச்சனைக்கு கல்யாணிக்கு தானன்னு என்று சொல்லக்கூடிய குணங்களோட எழுந்தருள் இருந்தாரோ அதே மாதிரிதான், அதே மாதிரி இல்ல அப்படியேதான் இங்கேயும் எழுந்தருள் இருந்திருக்க. அவதார திசையில மாத்திரமில்ல, அர்ச்சாமூர்த்தியாக ஒவ்வொரு சன்னதியிலையும் எழுந்தருள் இருக்கிறவர். அந்த பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை நாம அப்ராகிருதமாக தான் நாம நினைக்கணுமே தவிர, அத ஒரு பிராகிருதமான ஒரு கல்லால் ஆனதையோ ஆனது என்றோ, ஒரு மரத்தால் ஆனது என்றோ, அல்லது ஒரு லோகங்களாலே ஆனது என்றோ நினைக்கவே கூடாது. அப்படி பண்ணா மகாபாபம் என்று சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுகிறது. இப்படி எல்லாம் இருக்கச்சு அந்த பெருமாள் தான் அவதாரம் பண்ணது எதுக்காகன்னு சொல்லச்சே, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தான் அவதாரம் பண்றது தர்ம சம்ஸ்தாபனார்த்தம், சாதுக்கள்லாம் ரக்ஷணம் பண்றதுக்காக, அதே மாதிரி துஷ்ட நிகிரகம் பண்றதுக்காக தான் அவதாரம் பண்ற என்று சொன்னார். சாது பரித்ராணம் வாஸ்தவம், அந்த சாது பரித்ராணம் தான் முக்கியமான குறிக்கோள். அந்த சாது பரித்ராணத்துக்கு தடங்களாக இருந்ததுன்னாக்கா அப்ப துஷ்ட நிகிரகமும் பெருமாள் பண்றேன்னு அர்த்தம். துஷ்ட நிகிரகம் வந்து முக்கியமான ஒரு அவதாரத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் இல்ல. சாது பரித்ராணமும் தர்ம சம்ஸ்தாபனமும் தான் அவதாரத்தினுடைய முக்கியமான அம்சம். அப்போ ஒவ்வொரு அவதாரத்துல ஒவ்வொரு மாதிரி நடந்து கொள்றேன். கிருஷ்ணாவதாரத்துல பெருமாள் பறக்கச்சேயே நான்கு கைகளோட கூட சங்கன் சக்கரம் முதலிய பஞ்சாயுதங்களையும் தரிச்சென்று சாட்சாத் எம்பெருமான் தான் என்பதை பிரகாசம் பண்ணிண்டு அவதாரம் பண்ற தேவகிக்கு அவள் இருந்திருக்கிற சிறையில. இப்படி கிருஷ்ணாவதாரத்துல சொல்ற, ராமாவதாரத்துல ஒரு இடத்துலயும் தசரத சக்கரவர்த்திக்கோ கௌசல்யக்கோ அல்லது கைகேயிக்கோ சுமித்ரைக்கோ மகாஜ்ஞானியாக இருந்திருக்கிற சுமித்ரைக்கோ தான் பெருமாள் தான் சாதாரண மனுஷன் அல்ல என்பதை காண்பிக்கவே இல்லை. அப்பேற்பட்ட பெருமாள் சில இடங்கள்ல தன்னுடைய பரத்துவத்தை காண்பிச்சிருக்கேன்னு சொல்றோம். இப்ப விசாரமே என்னன்னு கேட்டாக்க, நேற்று பார்த்த ஆச்சாயிக பிரகாரத்துல ராமர் கட்டுண்டு நாங்க இந்திரனுடைய அஸ்திரத்தினால கட்டுண்டு படுத்துருக்க தரையில விழுந்து கிடக்கிறேன், ரத்தம் கொட்ட கொட்ட தரையில விழுந்து கிடக்கிறேன் என்று பார்ப்போம். அப்ப எம்பெருமானுடைய சக்தி மொத்தம் போயிடுதா? இல்ல பெருமாள் வந்து இந்த அவதாரத்துல சொல்லச்சு அதுக்கு கேக்குற பதில் சொல்ற, இது சக்தி மொத்தம் போயிடுதுன்னு அர்த்தம் கிடையாது. சீதா பிராட்டி அழுதத்துக்கும் காரணம் அவளுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு மனைவி கணவனுக்கு ஏதனா ஆபத்து ஏற்பட்டு போயிட்டுன்னா எப்படி நடந்துக்கணும்ன்றத நடந்துகிறார். அவர் நாகாஸ்திரத்தினால கட்டுண்டு விழுந்தது, ராமரும் லக்ஷ்மணரும் கட்டுண்டு விழுந்ததும் கூட ஒரு தர்மத்தை உபதேசம் பண்றதுக்காக தான். அந்த தர்மம் என்ன என்றதுக்கு பார்க்கணும். சுச்சீனாம் சுத்தபாவானாம் ருஜூனாம் பிராணசந்தேகதாயி விபத்யபி ந விநாசஹாம் விபரீதானாம் பாபிஷ்டானாந்து கரதல கதாபி காரிய சித்தி விகலிதி விகலதி சுஜீனாம் சுத்தபாவானாம் ருஜூனாம். இந்த அர்த்தம் ஏற்படுறது. ராமர் நாகபாசத்தினால கட்டுண்டதுக்கு காரணம் யாரெல்லாம் பரிசுத்தமாக இருந்திருக்காளோ, யாரெல்லாம் நல்ல எண்ணத்தோட இருந்திருக்காளோ, யார் நேர்மையாக இருந்திருக்காளோ, அவளுக்கெல்லாம் பிராண சந்தேகமே ஏற்படும் கூடியான ஒரு நிலை ஏற்பட்டாலும் கூட, அப்பேற்பட்ட விபத்தே நடந்தாலும் கூட, அவளுக்கு நாசம்ன்றது ஒரு காலம் வரவே வராது. எப்படியானா அவளுக்கு எப்படியானாலும் நல்லதுதான் நடக்கும். இதே விபரீதமான எண்ணங்கள், அசுத்தாளாக இருந்திருக்கிறவா, பாப்பம் பண்ணவாளாக இருந்திருக்கவா, அப்படி இருந்திருக்கிறவாளுக்கெல்லாம் கைக்கு கிட்டின பலன் கூட அவளுக்கு போய் சேராதான், அந்த பலனை அனுபவிக்க முடியாதான். அது காரிய சித்தி விகலத்தி தரையில விழுந்துடுவான். இப்ப பாருங்க, இந்திரஜித்தையும் பார்க்கணும், ராமனையும் பார்க்கணும். ராமன் சுஜீனாம் சுத்தபாவானாம் ரிஜூனாம் என்றெல்லாம் சொன்ன பிரகாரத்துக்கு மகா பரிசுத்தோட இருந்திருக்கிறவர். ராமருடைய எண்ணங்கள் சுத்தபாவம், அவர் எப்பவுமே நல்லதாக நினைக்கிறவர். ஒரு காலத்திலேயே யாருக்கும் கஷ்டத்தையே நினைக்கிறவர் இல்லை. நேத்தி நாம பார்த்தோம் கருத்மான் சொன்ன வார்த்தை, ரிபூனாமபி வத்சல, நீ எதிராளியாக இருக்கிறவனிடத்துல கூட பிரீத்தியே காண்பிக்கின்றவன் நீ. அவளிடத்திலையும் வத்சலன்னா வாத்சல்யம் சொல்றது. இந்த வாத்சல்யம்ன்ற குணத்து குணமே என்னன்னாக்க, தோஷம் இருந்தா கூட அந்த தோஷத்தை பார்க்காமல் இருக்கிறது இருக்க, அதுதான் வாத்சல்யம். நம்ம குழந்தை இடத்துலயும் சில பிரீத்தி தோஷங்கள் இருக்கலாம், அந்த தோஷங்களை பார்க்காமல் பிரீத்தி செலுத்துவது இருக்க, அதுதான் வாத்சல்யம். ரிபூணம் எதிரின்னு சொல்லிட்டான்னா அவனிடத்துல தோஷம் இருக்குதான் இருக்கு. இருந்தா கூட அவனிடத்திலையும் தன்னுடைய வாத்சல்யத்தை பிரகடனம் பண்றவர், வெளிப்படையாக காண்பிக்கின்றவர் இந்த எம்பெருமான். ஆகையால் அவருடைய எண்ணம் எப்பவுமே சுத்தமாக தான் இருந்திருக்கும், ரிஜுவாக நேர்மையாக தான் இருந்திருக்கும். அன்றுத்தன்னோக்த பூர்வமே நச்சவட்சே கதாச்சனான்னு சொன்னார். நான் ஒரு சமயத்திலையும் பொய் சொன்னதும் இல்லை, இனிமேலும் பொய் சொல்ல போறதில்லை என்றெல்லாம் சொன்னவர் ராமர். ஆகையால் அவருடைய வார்த்தையும் நேர்மையாக தான் இருந்திருக்கும். அப்பேற்பட்ட மகாத்மாவுக்கு பிராண சந்தேகமே ஏற்படுற மாதிரி நிலை ஏற்பட்டாலும் கூட, இந்திரஜித்தினுடைய ஆயுதத்தினால பிராண சந்தேகம் வந்தது, அந்த நிலை ஏற்பட்டாலும் கூட, கடைசியில் நடக்க போறது என்ன நடக்கும் என்று கேட்டேன், வினாசகா அழிவு ஏற்படாது, காரிய சித்தி தான் ஏற்படும் என்பது தெரியும். நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக அவர் சர்வஜ்ஞராக இருந்தாலும் சர்வசக்தராக இருந்தாலும் கூட, அந்த இந்திரஜித்தனுடைய நாகபாசத்துக்கு அடிபட்டு கீழே விழுந்து கடந்தார். இதுதான் சமாச்சாரம். இதேதான் இந்த ஒரு தர்மத்தை நமக்கு அனுஷ்டிச்சு காண்பிக்கிற. சீதா பிராட்டியும் இதேதான் பண்றான். அவள் சர்வசக்தியாக இருந்தா கூட ஒரு கணவனிடத்துல மனைவி எப்படிப்பட்ட பிரீத்தியை வச்சு நடந்து கொள்ளணும்ன்றத காண்பிக்கிறார் வால்மீகி. அங்க சாது பரித்ராணம் அவதாரத்துக்கு காரணங்கள் சொல்லச்சு. சாது பரித்ராணம்ன்றது முதல், துஷ்கிருத் விநாசம்ன்றது ரெண்டாவது, மூணாவது தர்ம சம்ஸ்தாபனம் என்பதாக. இந்த துஷ்கிருத் விநாசம்ன்றது இருந்திருக்க, இது எங்க இருந்திருந்தாலும் பண்ணலாம், சாது பரித்ராணமும் பண்ணலாம். ஸ்ரீவைகுண்டத்துல இருந்துட்டே தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே யாருல எந்த தேவதைகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி ராவண வதமும் பண்ணலாம். அங்கேருந்து கிஷ்கிந்தையிலேருந்து இவ்வளவு தூரம் வந்து சமுத்திரத்துல வந்து இத்தனை தூரம் அணைய கட்டி இங்க லங்கையை தாண்டி வந்துதான் ராவண வதம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நேத்தியே ஒரு ஸ்லோகம் பார்த்தோம், அதிமானுஷ்தவத்தினுடைய ஸ்லோகம். இந்த அணைய கட்டின உடனே அந்த சுக்ரீவனுக்கும் பட்டாபிஷேகம் பண்ண பிற்பாடு அணைய கட்டின உடனே ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த பண கட்டினத்துக்கு சொல்றார் அவர், சமுத்திரராஜனிடத்துல சரணாகதி பண்ணி சமுத்திரராஜன் வராத போகச்சு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்றேன்னு ஆரம்பிச்சு அந்த பிரம்மாஸ்திரம் எங்கேயான அதுக்கு இலக்கு காண்பிச்சுதான் நிக்கும் இல்லன்னா நிக்காதுன்னு சமுத்திரராஜனையே கேட்டு எங்கேயோ வடக்கு சமுத்திரத்துல ஒரு திட்டுல இருந்துட்டு இருக்கிற பாப்பு பண்ணவாள் எல்லாம் அழிக்கும்படியாக அந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ண எதிரே இருந்துட்டு இருக்கிற லங்கைக்கு ஒரே ஒரு பாணத்தினால ராவணனை உம்மால அழிக்க முடியாதா என்று ஒரு கேள்வி கேட்டு அது கேள்வி கேட்டது. அப்படியே அந்த கேள்வியை மாத்திரம் நான் சொல்லிட்டு இருந்தானு, வேற எதுவும் சொல்லல, அதை பத்தி விசாரமே பண்ணல. நேத்தி அதுக்கு காரணம் மொத்தமா ஆச்சாயிக்கெல்லாம் நேத்தி சொல்லிடுவோன்றதுக்காக தான் சொன்னது. அப்போ அந்த கேள்விக்கு பதில் என்ன, ராமர் அதிமானுஷமா நடந்துட்டார், ஒரு மனுஷனாக இயல்பாக நடக்கிறது காட்டிலும் வித்தியாசமாக நடந்துட்டார். பின்ன அப்ப அந்த சேது பந்தனம் என்னத்துக்கோசரம் கட்டினேர், அந்த கேள்விக்கு இன்னும் பதிலே வரல. அதுக்கு பதில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், தயாசதகத்துல சாதிக்கிறார். தயாசதகத்துல சுவாமி சாதிக்கிறது, பெருமாள் எடுக்கிற ஒவ்வொரு அவதாரமும் தயாதேவியனுடைய பிரேரணையினாலதான் எடுக்கிற என்பதாக. அந்த ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும், அந்த காரணங்கள்லாம் நமக்கு ஸ்தூலமான திருஷ்டியில ராமாவதாரம் பெருமாள் பண்ணேர்னாக்கா அதுக்கு ராவண வதத்திற்காக கும்பகர்ண வதத்திற்காக என்றெல்லாம் நமக்கு எண்ண தோணும். ஆனா சூக்மமான காரணம், தயாதேவி ராமனை எதுக்காக அவதாரம் பண்ண வச்சார், பெருமாளை சீனிவாசன ராமனாக அவதாரம் பண்ண வச்சார்னா இந்த சேதுபந்தனம் பண்ணணும்ன்றதுக்காக தான் அவதாரம் பண்ண வச்சார் என்று சொல்ற. ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு கிருஷ்ண அவதாரம் எதுக்கு பண்ண வச்சாருனாக்க கீதைய பண்றதுக்காக என்றெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு வர. அப்ப அந்த சேதுபந்தனம் பண்ணணும்ன்றதுக்காக பெருமாள் அவதாரம் பண்ணார்னா அந்த சேதுக்கு என்ன விசேஷம், அதையும் அவரே சொல்ற. ராமாவதார காலத்துல இருக்கிறவாளுக்கு ராமர் மோட்சம் கொடுத்தேன்றது வேற விஷயம், ராமருடைய சாட்சாத் சம்பந்தம் உடையவர்களாக இருந்துட்டு இருக்கிற வானரால்லாம் அவளுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணேருனாக்கா அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இந்த சேதுபந்தனம் என்னத்துக்காக பண்ணார், கூரத்தாழ்வான் கேட்ட மாதிரி இந்த கரையிலேருந்தே ராவணனை துவம்சம் பண்ணிட்டு அங்கேருந்து சீதையை கொண்டு வந்திருக்கலாம். இது பண்ணாத சேதுபந்தனம் பண்ணத்துக்கு காரணம் என்னன்னா, எல்லா நாளும் எந்த காலம் வந்தாலும் அந்த சேதுவை யார் ஒரு பாக்குறாளோ, அதுவும் ஒரே ஒரு சமயம் பாக்குறாளோ, அவளுடைய பாபம் மொத்தம் போய் சேரணும்ன்றதுக்காக தயாதேவி சேது பந்தனம் பண்ண வச்சாளாம். தயாதேவியினுடைய ஒரு அந்த கிருப்பையை என்னன்னு சொல்ல முடியாது என்றத சொல்ற சுவாமி தேசிகன். கிருபே கிருத ஜகத்தீதே கிருபண ஜந்து சிந்தாஹமணோ ரமா சகசரன்ஷிதோ ரகுதுரீணயந்த்யாத்வயா வ்யபஜ்யத சரித்பதிஹி சகிருதவேக்ஷணாத் தக்ஷணாதே பிரகிருஷ்ட பகுபாதக பிரசமஹேதுனா சேதுனா சகிருதவேக்ஷணாதே தக்ஷணாதே. அந்த எம்பெருமான் கட்டின சேத்துவ சகிருத அவேட்சணாத்து ஒரே ஒரு வாட்டி பார்த்தா போருமா. சேத்துன்னா திருவணை, அந்த திவ்யதேசத்துக்கு திருவணைன்னு பேரு. அந்த திருவணைக்கு போய் சேத்து ஸ்நானம் பண்ணமானாக்கா, சேத்து ஸ்நானம் பண்ணமானா சகல பாப்ப நிவர்த்தி ஏற்படுறதுன்னு சம்பிரதாயம். அந்த சேத்து ஸ்நானம் வரைக்கும் கூட போவானாமா சுவாமி சாதிக்கின்ற சகிருதவே க்ஷணாதி, ஒரே ஒரு வாட்டி அந்த சேதுவை பார்த்தாலே போருமா. அந்த பார்த்த மாத்திரத்தினால தக்ஷணாத்து, சரி இப்ப பார்த்துட்டு வந்தோம் இதனுடைய பலன் எப்ப வருமோ தெரியாதேன்னு நினைச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த கணத்திலேயே எல்லா பாப்பங்கள்ல இருந்தும் நாம விடுபடுறோம். சரி, சாதாரண பாப்பம், பாப்பங்கள்ல எத்தனையோ கேட்டகரி இருந்துருக்கு, மகாபாத்தகங்கள், உபபாத்தகங்கள் என்றெல்லாம், சொர்ணஸ்தேயம், சுராபானம், இதெல்லாம் வந்து பிரம்மஹத்தி, ஆச்சாரியனுடைய மனைவியினிடத்துல தவறாக நடந்து கொள்றது, இதெல்லாம் மகாபாத்தகங்களாக சொல்லப்படுகின்றன. இது தவிர உபபாத்தகங்களாக பொய் சொல்றது, இதெல்லாம் உபபாத்தகங்களாக சொல்லப்படுகின்றன. இப்படி மகாபாத்தகம் பண்ணாக்கா அதுக்கு சில தண்டனை, உபபாத்தகங்களை பண்ணா அதுக்கு சில தண்டனை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி பெரிய பெரிய மகாபாத்தகமே பண்ணிருந்தவாளாக இருந்தாலும் கூட, அவ கூட ஒரே ஒரு வாட்டி அந்த சேத்துவை போய் சேவிச்சாள்னாக்கா எத்தனையோ காலம் கழிச்சு கிடையாது, அந்த க்ஷணத்திலேயே எல்லா பாப்பங்கள்லேருந்தும் விடுபட்டவர்களாக பகவத் கைங்கரியத்துக்கு ஏற்றவர்களாக ஆகிறார்கள் என்று சுவாமி தேசிகன் சாதிக்கின்றார். பிரகிருஷ்ட பகுபாத்தக பிரசமஹேதுனா சேதுனா சகிருத வேட்சணாத்து தக்ஷணாத்து. ஆகையில தான் நம்ம யாரா பரண்யாசம் பண்ணிக்கிறதுக்கு போனோமானாக்க பெரியவாள்லாம் கேட்பா, நீ சேத்து ஸ்நானம் பண்ணிருக்கியா என்று. பண்ணதில்ல அப்படின்னா முடிஞ்சா போய் சேத்து ஸ்நானம் பண்ணிட்டு வாயே, அப்புறமா பரண்யாசம் பண்ணிக்கலாமே என்பதாக சொல்லுவார்கள். அப்போ அந்த சேது பந்தனத்துக்கு உண்டான சூக்ஷ்மமான காரணத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கின்றார். இங்கேயும் ராமர் கட்டுண்டத்துக்கு காரணத்தை, சூக்ஷ்மமான காரணத்தை தர்மத்தை உபதேசம் பண்றதுக்கு தர்மத்தை பண்றார். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, அந்த தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்றது, அந்த சம்ஸ்தாபனம் பண்றதுன்றது உபதேசம் பண்ணா கூட போறோம். இவர் என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணணும்னா, உபதேசம் பண்ணா என்ன ஆகும், உபதேசம் பண்றதுக்கு எத்தனையோ கிரந்தம் இருக்கு, மனுஸ்மிருதி இருக்கு, யாஜ்ஞவல்க ஸ்மிருதி இருந்துருக்கு, ஸ்மிருதிகள்லாம், வேதம் இருக்கு, இவெல்லாம் இருந்துருக்கு. இப்ப இதெல்லாம் தர்மத்தை உபதேசம் பண்றது, உபதேசம் பண்ண மாத்திரத்தினாலேயே எல்லாரும் தர்மத்தை அனுஷ்டிச்சுடுறான்னு சொல்ல முடியாது. அப்போ தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுல ஒரு நோக்கு எல்லாருக்கும் உண்டு பண்ணணும்னாக்க, தான் அந்த தர்மத்தை அனுஷ்டிச்சாதான் அவளுக்கு அந்த நோக்கு, அதுல தர்மத்தை தானும் அனுஷ்டிக்கணும்னு மீதி பேருக்கும் நோக்கு வரும். அதற்காக தான் ராமன் இவ்வாறெல்லாம் நடந்து கொண்ட என்பது சித்தம். அகல அங்குள்யக்ரேன தான் ஹன்யாம் ராட்சசான் பிசாந்தான் தானவான், இப்படி யார் இருந்தாலும் கூட அத்தனை பேரையும் நான் ஒரு நகத்து நுனியினால கிள்ளி போட்டுடுவேன்னு சொன்ன ராமன் இந்திரஜித்தனுடைய அஸ்திரத்தினால கட்டுண்டத்திற்கு காரணம் தர்ம சம்ஸ்தாபனம் தான். அதை தான் அனுஷ்டிச்சு காமிக்கணும். ஏன்னா நல்ல காரியம் பண்ணா எத்தனையோ சங்கடங்கள்லாம் வரும், அந்த சங்கடங்கள்லாம் வரச்சே நாம என்னத்துக்கு நல்ல காரியம் பண்றது, விட்டுட்டு போயிடலான்னு நமக்கு மனசு வரும். அந்த மாதிரி மனசு வரக்கூடாது. நல்ல காரியம் பண்ணா கடைசி வரைக்கும் அதை பண்ணி முடிக்கணும்ன்றத தெரியப்படுத்துறதுக்காக தான் ராமன் இப்படி நாகபாசத்துல கட்டுண்டு விழுந்து கிடந்தார். சீதா பிராட்டியும் புஷ்பக விமானத்துல வந்தாலும் கூட அவள் அழுததெல்லாம் காரணம், அழுதத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஒரு மனைவி கணவனிடத்துல எப்படி நடந்து கொள்ளணும், அதே மாதிரி அந்தரங்கமாக தோழியாக இருந்திருக்கவளுடைய வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கணும் என்பதெல்லாம் நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக, ஒரு பெண்ணனுடைய சுவாவம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பதிவிரத்தையினுடைய சுவாவம் எப்படி இருக்கணும்ன்றத எல்லாரும் அறிய வேணும் என்பதற்காக தான் இது பண்ண, இதுதான் ராமாவதாரத்தினுடைய நோக்கமே. அதை இங்க காண்பிச்சர் பெருமாள் இதை நேர்த்தி சொல்றதுக்கு அவகாசம் இல்லை. நான் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த ஆக்கியாயிக்கைய மொத்தத்தையும் முடிச்சுட்டு கடைசியில சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா இந்த சரியான ஒரு தூரவாணியில இருக்கிற ஒரு கான்டாக்ட் சரியா இல்லாததுனால அத விஸ்தாரமா அந்த சமயத்துல சொல்ல முடியல. பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிமேஷாஹ கோபிராமணேபியா சுபமத்து நேயம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.